மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயர் ராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயர் ராத்து பிள்ளை மாமி சின்ன மாமி மடிசாரழகி வாடி சிவகாமி மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயர் ராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயர் ராத்து பிள்ளை மாமி சின்ன மாமி மடி சாரழகி வாடி சிவகாமி மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயர் ராத்து பொண்ணு தாளடிக்கிற நல்ல வயிற அட்டி போல் இருக்கிற நீ தான் ரொம்ப சுட்டி இப்போ ரொம்ப நல்ல மாலையிட்டதும் மாறக்கூடாதுன்னூல சாட்சி பொன்னாட்டி ஆட்சி ஸ்ரீ கிருஷ்ணனா நல்லடி இப்போது பாப்பழம்பாய் பின்னாலே ஆத்துக்காரி ரொம்ப கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் ஆகாதடி மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயர் ராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயர் ராத்து பிள்ளை மாமி சின்ன மாமி மடி சாரழகி வாடி சிவகாமி வாடின்ன மாடத்திலே கன்னி மாடத்திலே ராணி பொண்ணு ஐயர் ராத்து பொண்ணு பண்ணி கூட நீ இருப்பியோ அடங்காதாலமோ போல் இருப்பியோ சட்டதிட்டந்தான் கையில் வச்சிருப்பேளா ஃபாலோ பண்ணலேன்னா நீங்க என்ன நச்சரிப்பேளா மத்தியான நேரம் பாய் போட சொன்ன மாட்டேன்னு சொல்லுவியோ மாட்டேன்னு சொன்னா சும்மா விடுவேன் மெக்னீஷோ கூப்பிடுவேன் நாளை சங்கதி நாளை பார்க்கலாம் இப்போ அடே அடைச்சுக்கலாம் மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயர் ராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயர் ராத்து பிள்ளை மாமி சின்ன மாமி மாடி சாரழகி வா சிவகாமி. மாடத்திலே கன்னி மாடத்திலே அணி பொண்ணு, ஐயர் ராத்து பொண்ணு கூடத்திலே.